தலைப்பு இணையம். இணைக்குதோ, இணைப்பதாய் பிரிக்குதோ இணையம். உலகுக்குள் உலகம், இணைய உலகம். முகநூல் முகம், இன்னொரு முகமூடியோ. முகநூலில் விரும்பியவன் நேரில் வெறுத்தான். வெகு தூரமும் பக்கமாய் காட்சி இணையத்தில். காலம் தொலைத்தோம் இணைய உலகில், உலகம் தொலைத்தோம் இணைய உலகில், நம்மையும் தொலைத்தோம் இணைய உலகில்.